ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲಿ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾನಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ನೀಲಾಭುಂಗಸ್ತನಗಿರಿ ಗಡೀ ಸುಪ್ತ ಮುದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾತ್ಯಂ ತ್ವಂ ಶ್ರುತಿ ಸರಸಿದ ಸಿದ್ಧಮದ್ಯಾಪಯಂತಿ ಸೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜನಿ ಗಳಿತಂ ಯಾ ಭಲಾತ್ ಕೃತ್ಯ ಪುಂತೆ ಗೋದಾತಸ್ಯೈನಮೈದನಿದಂಭೂಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. சென்ற 33 என்ற பாசுரத்திலே புருஷகார பூதையான நப்பின்னை பிராட்டியை துயிரெழுப்பி அவளும் உணர்ந்து இவர்களுடன் சேர்ந்து கொள்ள இந்த பாசுரமான ஏற்றக்கலங்களிலே அவன் குணங்களுக்கு தோற்றவர்களை தோற்றபடியே விஞ்ஞாபித்து நாங்கள் உன் குணங்களுக்கு தோற்று உன் அடிபணிய வந்திருக்கிறோம். எப்படின்னா இளைய பெருமாளான ஸ்ரீ லக்ஷ்மணர் உனக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுக்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறாரோ அப்படி உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நாங்க வந்திருக்கோம், அதனாலே உன்னை எழுப்புகிறோம் என்று இந்த ஏற்றக்கலங்கள் பாசுரத்திலே விஞ்ஞாபிக்கிறார்கள். ஏற்றக்கலங்கள் சமுத்திரத்தை ஒப்பினா கூட ரொம்ப அது ரொம்ப அப்படிப்பட்ட கலம். இந்த பாத்திரம் பசுவின் மடியிலிருந்து தானாக சுரக்கின்றதான பாலை ஏற்றுக்கொள்ள இடப்பட்ட அந்த பாத்திரங்களெல்லாம் ரொம்பிடுமே தவிர பசுவினுடைய மடியிலிருந்து பால் சுரக்கிறது நிற்காதாம். ஏலாத கலங்கள் நிறையாதொழிவது அந்த கலங்களின் குற்றமே எண்ணி கரக்கர பசுநாட்டினுடைய பாலினுடைய குற்றம் இல்லையாம். அதே மாதிரிதான் பகவான் கிருஷ்ணனும் தம்மிடம் வரவில்லையே என்று சொல்லுவது தான் அத்தியாத போது அவன் வருவது என்பது சாத்தியமில்லை. அத்தியாதது இவர்கள் குற்றமே அன்றி அவன் குற்றமில்லைன்னு இங்கே அறுதிடுறாளாம். உதாரா சர்வையே வைத்தே ஞானித்தேவே மதம் ஆஸ்திதசகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதின். கீதையில எம்பெருமானே சொல்லலையா ஏற்ற கலங்கள் அப்படின்றதுனாலே இங்கே சத்பாத்திரத்தை சொல்றாளாம். யாரு சத்பாத்திரம்னா முக்தானாம் லக்ஷணம் ஹேதத்து யச்ச ஸ்வேத தீபவாசினாம் நித்யாஞ்சலி புடாஹிருஷ்டா நம இத்தியேவாதினான். மகாபாரதத்திலே சாந்தி பருவத்திலே வியாசர் சொல்லியிருக்காரே அந்த மாதிரியான சத்பாத்திரங்கள். அகல இல்லே நிறையும் என்ன அந்த எந்தருமான் எப்பொழுதும் பிராட்டி திணைத்திணையும் விடாதிருக்கானே, அப்படிப்பட்ட அந்த எந்தருமான் திருவடியிலே சரணாகதி பண்ணிக் கொள்ளுகிற சத்பாத்திரங்கள். நித்திய அனபாயினியும் என்று பிராட்டியை எப்பொழுதும் பிரியாதவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் பிராட்டியை விட்டு எப்பொழுதும் பிரியமாட்டான், பிராட்டியும் எம்பெருமானை விட்டு க்ஷணகாலமும் பிரியமாட்டாள்ங்கிறத கத்தியத்திலே சுவாமி தேசி சுவாமி பாஷ்யக்காரர் நித்திய அனபாயினின்னு முத முதல்லே சாதிக்கலையோ. அப்படி எதிர்பொங்கி வலிப்ப அது மேலே மேலே அப்படியே பொங்கி வழியும்படியா இருக்கான். கரக்காவிட்டாலும் கூட அந்த பசுமாடானது மடி கடுப்பு தீர மேலே மேலே பாலை சொரிந்து கொண்டே இருக்கிறதான். கரக்கத்தான் வேணுங்கிறது இல்ல, தானாகவே பாலை சொரியிறது. அதனாலே மாற்றாலே பால் சொரியும் இடைவிடாமல் பாலை பொழியும்படியாக உள்ளதான அந்த பசுக்கூட்டங்கள் அந்த பாலை ஒப்புவதற்கு இட்ட களம் நிரம்பியதே ஒழிய பால் சுரப்பு நின்னபாடில்லையாம். களம் இடுவாரும் இல்லை, ஆனாலும் பாலை அது பாட்டுக்கு அபரிமிதமா பசுக்கள் பொழிந்து கொண்டே இருக்கான். அது எப்படி இருக்குன்னா எப்படி கேட்காமலே ஒருத்தன் உபதேசம் ஒருத்தனுக்கு பண்றானே அத மாதிரி. ஏன்னா அர்ஜுன எனக்கு கீதா உபதேசம் பண்ணுன்னா கேட்டான், அவனுக்கு கிருஷ்ணன் பண்ணலையோ. கீதை 10 அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே பகவான் சொல்றார் பூய ஏவ மகாபாஹோ சுணுமே பரமம் வசா யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யான். அந்த கேட்காத அர்ஜுனனையும் கேளுன்னு சொல்லி அவனை கூப்பிடலையா? அந்த மாதிரி ராமாயணத்திலேயும் பாலகாண்டத்திலே அந்த வால்மீகிக்கு நாரதர் சொல்றாராம், சுத்வா செய்த திரோக்னோ வால்மீகே நாரதோ வசா சூயதாமிதி சாமந்திய பிரஹிஷ்டோ வாக்கியம் அப்ரவீதுன்னு அந்த முதல் அத்தியாயத்திலேயே பாலகாண்டத்தில் ஆறாவது ஸ்லோகமா அதி அற்புதமா உள்ளதான ஸ்லோகம் இது. விஷ்ணு புராணத்திலேயும் இப்படி ஒரு இடம் மைத்ரேயருக்கு ரிஷி சொல்றதா, இதஞ்சு மைத்ரேய யத் ப்ருட்டோகமிகத்வயா ஸ்ரீசம்பந்தம் மயா அப்யேதது சுதமாசீன் மகீஷிதான். பிராட்டியே விஷ்ணுவுக்கு தனம், கிடைத்தற்கரிய பெரும் பேரு செல்வம் அந்த எம்பெருமானுக்கு அந்த பிராட்டி தான். அவள் எம்பெருமானை விட்டு கணகாலமும் அகல இல்லாதவள், நித்திய அனபாயினி. எப்படி பகவான் சர்வ வியாபியாக இருக்கிறானோ அப்படியே இந்த ஈஸ்வரியான பிராட்டியும் சர்வ வியாபினியா இருக்காளாம். விஷ்ணு புராணம் இதை நித்ய வைஷா ஜகன் மாதா விஷ்ணோ சீரனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு தஜைவேயம் திஜோத்தமன். ரொம்ப அதி அற்புதமா சொல்றது, வள்ளல் வெறும் பசுக்கள், வன்மையுடைய பெரிய பசுக்களாம் அந்த கோகுலத்திலே இருக்கின்றதான பசுக்கள், அது வேண்டியதான பாலை கொடுக்கும் பசுக்கள். எப்படி கிருஷ்ணன் ஆசிரிதாளுடைய வேண்டுதலையெல்லாம் தலைக்கட்டி அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் தருபவனாக இருக்கிறானோ அப்படி அவன் கரஸ்பரிசம்பட்ட பசுக்களும் அபரிமிதமான பாலை பொழிகிறதாம். கொள்ளும் பயனில்லை குப்பை கிளந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துரும் வாழக்கும் புலவீர்கள் கொள்ளக் குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவன் நந்தன்னை கவி சொல்ல வெம்மினோன. நம்மாழ்வாரும் திருவாய்மொழி மூணாம்பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழியிலே இப்படி இந்த குப்பை போன்றதான செல்வத்தை அடைய ஆசைப்படாதீர்கள், அத ஒரு மனுஷனை போய் நீ ஒண்ணுமே குணநலங்களே இல்லாதவன்னு இந்திரன் சந்திரன்னு பொய் சொல்லி கவிதை பாடி அவங்கிட்டேந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்காதீங்கோ. கொள்ள குறைவிலனான அந்த எம்பெருமான் இருக்கானே, வேண்டியதெல்லாம் நமக்கு தருபவனான அந்த எம்பெருமான் இருக்கானே, அப்படிப்பட்ட அந்த என் வள்ளலை மணிவண்ணனை அவனை கவிபாடுங்கோள்னு சொல்றார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் தத்துவத்திரயம்னு சொல்லுவார், சித்து அசித்து ஈஸ்வரன்கிறதான் இந்த தத்துவத்திரயம். அந்த தத்துவத்திரயம் மூன்று இருக்கே சித்து அசித்து ஈஸ்வரன், அது அதனுடைய சுரூபம் என்ன சுபாவம் என்ன இதையெல்லாம் நாம் அறிய வேண்டியதான பல விஷயங்களை மிகவும் உதார குணத்துடன் அதாவது வள்ளல் தன்மையுடன் பராசரர் தன்னுடைய விஷ்ணு புராணம் மூலம் நமக்கு பரக்கருளி செய்துள்ளார். இதை ஆளவந்தார் நினைச்சு நினைச்சுன்னு கூறுகிறார். ஆஹா, இப்படி இந்த பராசர முனி நமக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ, சித்துனா என்ன, சித்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, அந்த சித்த சித்தி ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ன சுவாவம் என்னன்னு இப்படி பறக்க விளக்கி அருளி செய்திருக்காரே, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு. தத்மே நயச்சிதீஸ்வர தத்வபாவோகாபவர்கதுபாயதீருதார சந்தருசயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன். நம்மாழ்வாரும் முதல் திருவாய்மொழியிலே அந்த முதல் பத்திலேயே உயர்வர உயர்நலமுடையவன் எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பறக்க நிரூபித்து, இரண்டாம் பத்திலே அப்படி அந்த எம்பெருமானை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யப்படாதுன்றத அத்தியற்புதமா, வீடும் என் ஒற்றமும் வேடு செய்து உம்முயர் வீடுடையானிடை வீடு செய்மினேன்னு ஒரு யமகம்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவார். தமிழில் மடக்குங்கிற ஒரு யாப்பிலக்கண வகையை சேர்ந்தது. ஒரே வீடுங்கிற பதம் நாலு இடத்துல வருது, வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடு உடையானிடை வீடு செய்மினே. அந்த யமகத்துல என்ன ஒரு ஆச்சரியம்னா, திரும்ப திரும்ப ஒரே சொல் வந்தாலும் அந்த சொல்லு அதே அர்த்தத்துல வரப்படாது. அதுக்கு நான் இந்த நாலு இடத்துல வந்ததுன்னா நாலும் அது டிஃபரெண்ட் மீனிங் இருக்கணும். அதனால முதல்ல வீடு மின் வீடு வீடுன்னு விட்டுடு, தியாகம் பண்ணு. எதை இந்த உலகத்தின் மேல் இல்லை பற்றுதல் அனைத்தையும் விடு, வீடுவின் முற்றவும். அதை விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், வீடு செய்து எம்பெருமான் திருவடிகளிலே நீ சரணாகதி பண்ணு. யாருகிட்ட பண்ணணும்னா, அந்த எவங்கிட்ட வீடு இருக்கோ அவங்கிட்ட பண்ணணும். இப்போ யாருகிட்ட மோட்சம் இல்லையோ அவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணி என்ன நமக்கு பிரயோஜனம்? நம்மளுடைய அபேட்சித்தும் மோட்சம். அந்த மோட்சத்தை அவன் கொடுக்க வல்லவன் இல்லையானால் அவங்கிட்ட அவங்கால போய் விழுந்து என்ன பிரயோஜனம்? அதனால வீடுடையான் இடை, வீடுனா மோட்சம். அந்த மோட்சம் யாருகிட்ட இருக்கோ அந்த எம்பெருமானிடத்திலே வீடு செய்மினே. இப்படி சரணாகதி பண்ணாதனால நமக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். அங்க போய் என்ன பலன் நமக்கு, என்ன பிரயோஜனம்னா வீடு செய்மினே. இந்த வீடுங்கிறதுக்கு கைங்கரியம்னு அர்த்தம். இப்படி உலகத்தின் மேலுள்ள பற்றை அனைத்தையும் விலக்கி அந்த எம்பெருமான் திருவடிகளே சரணமாக பற்றி, அந்த எவன் வைகுண்டத்தை கொடுப்பானோ அந்த எம்பெருமான் ஒருவனையே நாம் சரணமாக பற்றி, அவனுக்கு அவன் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான கைங்கரியத்தை பண்ண வேணும்னு அத்தி அற்புதமா இந்த வீடுமின் முற்றபுரத்தில் சாதிக்கிறார். அப்படி இந்த ஆற்றப்படைத்தான், அதாவது மிகவும் படைத்தவனாம், எண்ணற்றதை படைத்தான். எத்தனை உலகங்களை, எத்தனை ஜீவராசிகள் எல்லாம் இப்படி எண்ணற்றதை படைத்தான். அது எப்படி இருக்குன்னா, திருநறையூர் அதாவது நாச்சியார் கோயில்றமே, அந்த ஊர்ல இருக்கிற முத்துக்களை எண்ணி எண்ணி மாளாதான், அதை எண்ணவே முடியாதான். கழியாரும் கனகந்தம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியார முத்தி வளம் கொடுக்கும் திருநறையூர், படியாகும் விரலரக்கன் பகருமுடியுங்க அழலாரும் கரம் துறந்தான் அடியினையே அடை நெஞ்சேன்னார். பெரிய திருமொழியிலே கலியன், திருவாய்மொழியிலே அந்த வீடு மின்முற்றம் பாசுரத்திலேயே பத்தாவது பாசுரமா, என்பரு கண்ணலத்து ஒன்பொரு ஈரில வன்புகள் நாரணன் திங்கடல் சேரே என்பருக்கு அன்னலம்னர். அந்த எண்ணற்றதான கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமான். இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இவ்வளவுன்னு எந்த ஆச்சாரியாடும் சொல்லி முடிய முடியல. ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில், வசூபதான்யோ குணவான் ருசிசுசிஹி மிருதுருதயாளோ மதுரஸ்திர சமஹா கிருதிக்கு தஜ்ஞத்துவமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோதீன்னர். ஸ்ரீமத் ராமாயணத்திலே கிருஷ்ணந்தா காண்டத்திலையும் ராமனுடைய கல்யாண குணங்களை வால்மீகி சொல்லும்போது, தாதுநாமிவசைலேந்திரோ குணநாமகரோ மகான் அத்தி அற்புதமா சாதிக்கிறார். பாஷ்யக்காரரும், அகிலஹேய பிரப்தினி கல்யாண ஈகதான சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்தைக ஸ்வரூபான்னு தன்னுடைய கத்தியத்திலே சொல்றார். இது வராக புராணத்திலேயும், சதுர்முகயுர் யதிகோடி வத்ரோ பவேன்னர க்வாபி விசுத்த சேதாஹ சதே குணநாமயுதைகயே கதேசம் வதேன்ன வாசுதேவ வர பிரதஸ்தனு. அப்படி ஆற்றப்படைத்தானாம், ஆற்றப்படைத்தான் மகனே. இது இந்த ஆற்றப்படைத்தான்ங்கிறது கிருஷ்ணன் தூசிக்கலாம், அந்த ஆற்றப்படைத்தவனுடைய மகன், அதாவது யார் தந்தையோ அவனுக்கும் வச்சுக்கலாம். நந்தகோபர் ஐஸ்வர்யம் ஸ்வயமார்ஜிதம், இவன் பிறந்ததின் அந்த ஐஸ்வர்யம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுத்தான். ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த பிற்பாடு அந்த கிருஷ்ணனே நந்தகோபருக்கு மிகச்சிறந்த ஐஸ்வர்யம் ஆச்சான். பரமபதம் போலே இந்த கோபகுலமும் ஆச்சு. நாராயணத்துவம் போலே கோபாலத்துவம் ஆச்சாம். அது ஸ்வதசித்தம்னு விரிவாக சாதிக்கிறார். நாராயண சூத்தமும் வேதத்தில் பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் உத்கோஷிக்கலையோ. இந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நந்தகோபனுக்கு ஐஸ்வர்யமாக தன்னையே இட்டு பிறந்தவனாம் அந்த கிருஷ்ணன். மாயனான் நோக்கி வாழ்நடுங்கள் நீர்மல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துழாயலங்களின் திறம்பேசி உறங்காள் காண்ணில் காணாயன்கடிமையில் தயிருண்டு நெய் பெருக நந்தன் பெற்றானாயன் என் மகளைச் செய்த நகள் அம்மனையீரறியிலேனேன்னு அந்த அஞ்சாம்பத்தில் அஞ்சாம் திருமொழியிலே கலியனும் அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். அப்படிப்பட்டவனை அறிகுறாய் நீ திருப்பள்ளி உணர வேணும்னு இவர்கள் அறிவுறுத்துகிறார்களாம். உன் ஐஸ்வர்யத்தினுடைய திமிராலே நீ எங்களை ஒரு கால் நினைக்கலையோ, இல்ல எங்களுடைய ஆர்த்த துணி உன் காதிலே எட்டலையா என்ன? உனக்கும் எங்களுக்கும் உண்டான சம்பந்தத்தை எண்ணிப்பா. நாங்கள் நரக்கூட்டங்கள், நாங்கள் இல்லைன்னா உனக்கு நாராயணன்னு பேரே கிடையாது. அதனால உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் மகனே, அதனாலே அறிவுராய் பரமபதத்துக்கு வந்தோமா இல்ல வசிஷ்டாதிகள் நியமிக்கும் வாசலிலே வந்து நின்றோமா? சர்வஜ்ஞனம் உணர்த்தும்படியாக ஒன்னோ இது இருக்கு. கோகுலத்துல இங்க நந்தகோபன் திருமாளிகைக்கு முன்னாலதானே உன்னோட வந்து அது உள்ள வந்து உன்னை காண நிற்கிறோம். ஓற்றமுடையாய் மேலான பிரமாணமாகிற வேதத்திலே சொல்லப்படுகின்ற திண்மையை உடையவனே. இதுல பிரமாணாதிகளால் மிக நன்றாக அறியப்படுபவனே. இந்த எம்பெருமானை எந்த பிரமாணம் நமக்கு நன்னா தெரியப்படுத்திருக்குன்னா வேதம்தான். சாஸ்திரயோனித்வாத்னு பிரம்மசூத்திரம், அது ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் அத்தியாயத்தில் அந்த முதல்ல இருக்க மூணாவது சூத்திரம் கடவல்லியும் உத்கோஷித்தது. சர்வே வேதாயத்பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி சதந்தி யதி சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரபக்ஷே ஓமிதி ஏதது. யஜுர்வேதமும் சதம் சுக்ராணி யத்ரைகம் பவந்தி சர்வே வேதா யத்ரைகம் பவந்தி சர்வே ஹோதாரோ யத்ரைகம் பவந்தி சர்வா பிரஜா யத்ரைகம் பவந்தின்னு சொல்லித்து ஜிதந்தே ஸ்தோத்திரமும் முதல்லேயே இது அந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் ஒன்பதாவது ஸ்லோகமா காரியாணம் காரணம் பூர்வம் வசசாம் வாச்சியமுத்தமம் யோகானாம் பரமாம் சித்திம் பரமம் தேபதம் விதுஹூன். விஷ்ணு புராணத்திலேயும் கூட நதாஸ்ம சர்வ வசசாம் பிரதிஷ்டாயத்ர சாஸ்வதி தமாத்யந்தமசேஷஸ்ய ஜகத பரமம் பிரபும் உத்கோஷித்தது. பாகவதம் தான் நாராயண பராகதா தேவா நாராயணாந்தஜாஹ நாராயண பராலோகா நாராயண பரமதான்னு அந்த வியாசரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் அதி அற்புதமாக சொல்றார். திருவாய்மொழியிலே இது அப்படியே நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். திடவிசும்பு எரிவழி நீ நிலமிவமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தொறும் உடல் மிசை உயிரெனக் கறந்து எங்கும் பறந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேன்னு முதல்வத்திலேயே முதல் திருவாய்மொழியிலேயே அத்தியற்புதமாக சாதிக்கிறார். கலியனும் பெரிய திருமொழியிலே அண்டர்கோன் என்னான என்னும் ஆயர் மாதர் கொங்கை புல்கு கண்டு நின்னும் நான் மறைகள் தேடி ஓடும் செல்வனென்னும் வண்டுலவு பொழில் கொள் நாங்கை மண்ணுவாயன் என்னென்னோதி பண்டு போலன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளேன். இந்த எம்பெருமான் எத்தேகவன் அவன் ஆனந்தம் எத்தகையதுன்னு வேதத்தால கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனந்தவல்லி தைத்திரியத்தை சொல்லித்து யதோ வாசோ நிவர்த்தந்த அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிபேதி குதச்சனேதீன். கேனோபனிஷத்திலேயும் யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசா அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் சொல்லிச்சு. இப்படி உலகினில் தோற்றமாய் நின்ன சகல சேதனங்களுடைய கண்களுக்கும் தோன்றும்படியாக கிருஷ்ணனாக இங்கே வந்து பிறந்தவனேன்னா எதுக்காக எம்பெருமான் அவதாரம் எடுத்தான்? பரித்ராணாய சாதுனாம் விநாச துஷ்கிருதாம் தர்ம சந்தாவனார்த்தாய சம்பவானி யுகே யுகேன்னு ஒவ்வொரு யுகந்தோறும் அவன் பிறக்கிறான். துஷ்டர்களை நிரசனம் பண்றதுக்கும் தன்னை ஆசிரித்தள அந்த சாதுக்களை நல்லவர்களை காப்பாற்றுறதுக்கும். மகாத்மாவான இந்த அச்சுதனாகிய சூரியன் அனைத்துலகுமான தாமரை மலர்வதற்காக தேவகியாகிற கிழக்கு திக்கிலே தோன்றினான் என்று விஷ்ணு புராணம் அத்தி அற்புதமா சொல்றது. ததோ அகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. கிருஷ்ணன் ஏதோ நம்ம போல கர்மவசியத்தினாலே பிறந்தவனான்னா இல்ல, அவனுடைய இச்சா மாத்திரத்தினாலே அவனுடைய அவதாரம். ஆசிரித விஷயத்திலெல்லாம் என்னெல்லாம் பண்ணா கூட ஐயோ நாம ஒண்ணும் இந்த ஆசிரித ஆளுக்கு பண்ணலையேன்னு எப்பொழுதும் பகவான் நொந்துண்டே இருப்பானாம் தன்ன. ஆசிரித பக்ஷபாதம் உலகிலே பிரசித்தமா நிற்கும்படி நின்றவன் நம் கண்ணன். துரியோதனன் சிசுபாலன் இந்த கடவுகண்டாய் கட்டுண்டாய் இந்த உதங்கன் இவர்களுடைய நிஷ்டூர வச்சனங்களுக்கெல்லாம் பாத்திரமாகி அர்ஜுனாதிகளை ரட்சிக்கையே ஒன்றே தனக்கு நோக்கமாக அதையே தன்னுடைய தோற்றமாக நின்றவனாம். அப்ப அதனாலதான் அந்த விருஷல போஜனம் பண்ணினான். அதாவது அந்த விதுரராத்திர போய் சாப்பிட்டான். சுடரே தேஜோ ரூபியானவனே ஆசிரித பாரதந்திரியத்தாலே வந்த ஔஜல்யத்தை இங்கே காட்டுறார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கண் மன்னூர் கண்ணை வாயினால் மாணமே அவனே பின்னோர் தூதுவாகி மன்னர்க்காக பெருநிலத்தார் இன்னார் பூதனென நின்னான் எவ்வளவு கிடந்தானேன்னு பெரிய திருமொழியிலே இன்னார் தூதன் என நின்னான். பாண்டவ தூதன் இன்னும் நிற்கிறானே, அவனை எங்க பார்த்தேன்னா திருவள்ளூர்ல பார்த்தாராம். எவ்வளவு கிடந்தானேன்னு இப்படி திருவாய்மொழியிலேயும் நீர்மையில் நோற்றுவர் வீழ ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனையவித்த பரஞ்சுடரை நினைந்து ஆடி நீர்மல்கு கண்ணினராகி நெஞ்சம் குழந்து நையாதே ஊன்மல்கி மோடு பருப்பர் உத்தமர்க்கு என் செய்வாரேன்னு இப்படி சுடர்னாலே அது ஆசிரித பக்ஷபாதியான சுடரா. துயிரேழாய் நீ திருப்பள்ளி உணர வேணும். சரி நான் எழுந்திருக்கேன், நீங்கள்லாம் எதுக்காக காலங்காத்தால வந்து என்ன எழுப்புறேன்னு கிருஷ்ணன் கேட்டானா. மாற்றாரு உனக்கு உன் சத்துருக்களானவர்களெல்லாம் உன் மிடுக்குக்கு எப்படி தோற்று வந்தார்களோ அப்படி வந்தோம். சரி நீங்கள்லாம் என் சத்துருக்கள் இல்லையே, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளாச்சே, நீங்க ஏன் இப்ப சத்துருக்களை பத்தி பேசுறேன்னு கேட்டாலாம். சர்வஜ்ஞனானாலும் நோக்க வண்ணாதபடி அநாத காலம் கழிந்ததை சொல்லுகிறார்களாம்னு இங்கே நம் பூர்வர்களுடைய வியாக்கியானம். அதாவது இப்படி இந்த சம்சார தசையில எத்தனையோ காலத்தை நாம் வீணடிச்சிட்டுமே, அதனால அனாதிகாலம் கழிந்ததை சொல்லுகிறார்களாம். அனாதிகாலம் ஒருவன் ஒழுக்கங்கெட்டவனாகவும் கண்டதை சாப்பிடுவனாகவும் செயலின்றி மறந்தவனாகவும் நாஸ்திகனாகவும் இருந்தபோதிலும் கூட பகவானை ஸ்ரத்தையுடன் சரணமடைவானேயானால் பரமாத்மாவனுடைய மகிமையினாலே அவன் ஒரு க்ஷணகாலத்தில் அப்படின்னு சொடுக்க போடுறதுக்குள்ள அவன் தோஷம் எதுவுமே இல்லாதவனாக பரிசுத்தனாக ஆகிவிடுகிறான். துராச்சாரோபி சர்வாசு தக்னோ நாஸ்திக புரா சமாசிரயே தாதி தேவம் ஸ்ரத்தயா சரணம் யதிஹீன்னு சாஸ்வதத்து சொல்லித்தில்லையா, அதே மாதிரி திருவாய்மொழியிலேயும் நம்மாழ்வார் அத்தி அற்புதமா அதை சாதிக்கிறார். யானே என்னை அறியகிறாரே, யானே என்றனவே என்னிருந்தேன், யானே நீ என்னுடமையும் நீயே, வானேயேத்தும் எம் வானவரேரேன்னார். மாற்றாருனக்கு நாராயணனாகையாலே சம்பந்தம் எல்லோருக்கும் ஒத்திருக்க சேஷமாயிருக்க ஆத்மாக்களிலே சில சத்துருக்கள் உண்டோன்னா ஏன் இல்லை, இருக்கா, நிச்சயமா இருக்கா, அவள் பிரதிகூலர்கள். மாற்றார் நாங்கள் இரண்ய ராவணாதிகள், அவர்கள் மாற்றார்கள். வலி தொலைந்து தங்களுடைய திமிராகிய அந்த வலி தொலைந்து அந்த திமிர் மாண்டு போய் ராவணன் என்ன சொன்னா, நான் ரெண்டா பிளந்து செத்து ஒழிவேனே தவிர ஒருத்தனுக்கு தலை வணங்க மாட்டேன்னா, இது தன்னுடைய உடன் பிறந்த தோஷமா ராவணனே சொல்றான். அவரவ சுபாவத்தை மீற முடியாதோனோ அத திதாபுத்யேயமத்யேவம் நனமேயம் ந கஷ்யசிது ஏஷமே சகஜோ தோஷா சுபாவோ துரதிக்ரமஹான். உன் வாசற்கணாற்றாது வந்து உன் திருமாளிகை வாசலிலே பிராட்டி பக்கலிலே அபராதத்தை பண்ணி சபித்ராச பரித்யக்த சுரைச்ச சமஹர்ஷிபிஹி த்ரீலோகான் சம்ப்ரப்ரிண்ய தமேவ சரணங்கதஹான். அந்த பெருமாளுடைய திருவடியிலே வந்து விழுந்தானே காக்காசுரன், அதை போல எத்திசையும் உடனோடு இழைத்து விழும் காகம் போல்னார் சுவாமி தேசிகன் அடைக்கலப்பத்திலேயும். அவனடி பணியுமா போரே போற்றியாம் வந்தோம், தோற்றவர்கள் எப்படி உன் திருவடிகளை போற்றுவதும் பணிவதும் செய்வார்களோ அது அவர்களுக்கு இயற்கை. அப்படி உன் வடிவழகுக்கும் கல்யாண குணங்களுக்கும் தோற்று உன் அடிபணிந்து சேவை செய்ய அடியோங்களும் வந்தோம். தோற்று வந்தது மட்டுமல்ல, உன் புகழையும் பாடுகின்றோம். உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த திருவடியை போற்றி பாட வந்தோம். இப்படி போற்றி பாட வந்த எங்களை பெற்றால் உனக்கு அது பேர், இல்லையாகில் உனக்கு அது பேரிழவுன்னாளாம். பெரியாழ்வாரைப் போல் வந்தோம், தம்மை பேணாதே உன்னை பேண வந்தோம் நாளாம். இப்படி அந்த எம்பெருமானை நாங்களெல்லாம் போற்றி பாட வந்தோம் என்று சொல்லி இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாள். இது வரையிலே கிஞ்சித் அந்நியாபதேசத்தை அனுபவித்தோம். சுவாபதேசமான சில அர்த்தங்களையும் சொல்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்குமோனோ அது அதே ரீதியிலே இப்பவும் ஏதோ கொஞ்சம் பார்ப்போம். இப்பாசுரத்திலே பகவதோத்தமைகளான பெண்கள் அந்த புருஷகார பூஜையான நப்பின்மை பிராட்டியுடன் சேர்ந்து எம்பெருமான் குணத்துக்கு தோற்றார் தோற்றபடி சொல்லி அவனை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது. ஏற்ற கலங்கள் சத்பாத்திர பூதர்களான உபதேச பாத்திர பூதரான சிஷ்யர்கள் இங்கே ஏற்ற கலங்கள். ஆச்சாரியிடத்திலே தினவிடங்க காலக்ஷேபம் பண்றதான சிஷ்யர்கள் இருக்காளே, அவளை இங்கே ஏற்றக்கலங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எதிர்பொங்கி நீதளிப்ப ஆச்சாரனுடைய உபதேசத்தினாலே பரிபூர்ண ஞானமான அந்த சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியனுக்கும் யுக்தமா உபதேசம் பண்ணும்படியான ஞானமானது அப்படியே பொங்கி பிரவகிக்கிறதாம். மாற்றாதே என்றுமே மாறாமல் அது நித்தியமாக அவர் மனசிலேயே, அந்த சிஷ்யர்களுடைய மனசிலேயே அந்த ஆச்சாரியன் உபதேசித்த ஞானமானது தங்கிடுமாம். பால் சுரியும் பால் போலே போக்கியமான ஞானத்தை, அதாவது ஆச்சாரியனுடைய கிருபா கட்டாட்சத்தினாலேயே அந்த உபதேசிக்காமலேயே இவனுக்கு சத்விஷயங்களுடைய அர்த்தம் தானா தோணுமா, அல்லது பால் போன்ற சத்துவ குணம், வெள்ளைதானே வெள்ளைதான் சத்துவ குணமும், அதனால அந்த சத்துவகுண பரிபூர்த்தி ஏற்பட்டு அதனாலே சத்துவகுணமயமான கைங்கரியத்தையே அவர்கள் எப்பொழுதும் பண்ணும்படியாக ஆவார்களாம். வள்ளல் பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஞானத்தையும் கொடுப்பவன் அந்த ஆச்சாரியன், போதாத போது தன்னையே கொடுக்கிறானாம். பெரும்ப சொற்கள் பகவத் குணானுபவத்தாலே பரிபுஷ்டர்களான சிஷ்யர்களுக்கு ஞானமாகிற நல்ல பாலை பருகச் செய்பவன் அந்த ஆச்சாரியன். ஆற்றப்படைத்தான் மகனே, அசங்கிதமான அதாவது எண்ணிக்கையே அற்றதான ஞான புத்திரத்துவத்தை பெற்ற ஆச்சாரியானான ஹே விஜயனேன்னு இங்கே சம்போதனம் பண்றார். அறிவுறால் நீ பிரபோதத்தை அடையவோனுங்கிறதான பிரார்த்தனை. ஊற்றமுடையாய் திருட பிரமாண சித்தனே, பிரத்யக்ஷ அனுமான சப்தாதிகளை கொண்டு சிஷ்யர்களுக்கு திறம்பட காலக்ஷேபம் சாதிப்பவனே, ஆசுங்க பக்ஷபாதத்தை உடையவனே, பெரியாய் அபரிச்சின்னமான ஸ்வரூபமென்ன ரூபமென்ன குணமென்ன விபூதிகள் என்ன இவற்றை அனைத்தையும் தன்னிடத்திலே கொண்டவனே, உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, இந்த லோகத்திலே சக்ஷுருஷேமாம்படியாக அவதரித்தவனாய் சில காலம் இருந்து தேஜிஷ்டனான ஹே ஆச்சாரியனே, சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்ன கடவனிவன், ஆசிரித பக்ஷபாதம் லோகத்திலே பிரசித்தமாம்படி நின்று தேஜிஷ்டனானவன், இதைத்தான் அந்த யஜுர்வேதம் மூணாவது அஷ்டகமானது சொல்றது. துயிரெழாய் ரக்ஷணம் பிரசத்தமாயிருக்க ரக்ஷண சிந்தை பண்ண கடவுதோன்னா, மாற்றார் ஆத்ம சிந்தனை இல்லாதவர்கள் மாற்றார். அந்த மாற்றார் யாருன்னா, ஆத்மானு ஒன்று இருக்கு, அதை நாம போஷிக்கணும் அதை காப்பாத்திக்கணுங்கிறத ஒரு எண்ணமே இல்லாதவா, தேகமே ஆத்மான்னு நினைச்சுண்டு அப்போ அந்த சென்ட் பூசிக்கிறது என்ன, பவுடர் பூசிக்கிறது என்ன, அழகு பார்க்கறது என்ன, கண்ணாடி முன்னாலேயே நின்று காலத்தை கழிக்கிறாளே அவளெல்லாம் மாற்றார்கள். இங்கே அப்படி அந்த ஆத்ம சிந்தனை இல்லாதவர்களையும் தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவர்களையும் அந்த எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்களும் நமக்கு பலன் கொடுப்பவர்கள்னு சுத்திர தெய்வங்களை நோக்கி போறவாளையும், ஆத்மா சுதந்திரன் அது பரதந்திரன் இல்லைன்னு திமிரிண்டு போறவாளையும் இவாளெல்லாம் மாற்றார். வழி தொலைந்து அந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு அந்த தேகாத்ம பவெல்லாம் ஒழிஞ்சு அந்த அகங்கார மமகாராதிகளெல்லாம் தொலைஞ்சு போயிடலாம். உன்பா சர்க்கடை பற்றி அம்போ, தங்களுடைய பழைய ராஜ்யமான தேகாத்ம பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நீ போனாலும் போக மாட்டாம, உன் பிரிவை பொறுக்க மாட்டாதே, உன் திருவடிகளையே ஆசிரியத்து கிடப்பவர்களைப் போலே நாங்கள் உன் நிருபாதிக சேஷித்துவத்திற்கு தோற்று தேகாபிமானத்தையெல்லாம் விட்டு சுவாதந்திரியத்தையெல்லாம் விட்டு அந்நியசேஷத்துவத்தையும் விட்டு சுவாதீன கர்த்துத்துவ போக்திருவங்களையும் இப்படி பலபடியாக ஆச்சாரியனை கோஷிக்கிறார்கள். பந்துக்கள் பக்கலிலே சிநேகத்தையும் உபாயாந்திர உபேயாந்தரங்களையும் விட்டு இவற்றை நீ கொடுத்தாலும் பழைய துக்கத்தை நினைத்து அது வேண்டாம் என்று கைகூப்பி மறுத்து உன் திருவாசலிலே வந்து நீயே சர்வவித பிராபிய பிராபகங்களும் என்று உன் திருவடியை ஸ்துதித்து மங்களாசாசனம் பண்ணி வந்து ஆசிரயிக்கிறோமே அப்படிப்பட்ட நாங்கள், ஆற்றப்படைத்தான் பெரியாய் தோற்றமாய் நின்ன சுடரே. இப்படிப்பட்ட பதங்களாலே பிராட்டியுடன் கூடியவனான எம்பெருமானான நாராயணனை ஆண்டாள். அந்த வாக்கிய குரு பரம்பரையினுடைய கடைசி வாக்கியமான ஸ்ரீதராய நமஹா அப்படிங்கிறதான அந்த வாக்கிய குரு பரம்பனுடைய கடைசி வாக்கியத்தை சொல்லுவதாக நம் பெரியோர்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுவர். இதையும் வச்சுக்க வேண்டியதுன்னு பிரார்த்தித்து அமைகிறேன். சதமகமணி நீலாகாருகாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரபாசல்ய சிந்து அழகவனிதாவிராவிருஷ்டநாதா பிரசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.